நீ காற்று நாமரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வே நீரவு நான் விண்மி நீருக்கும் வரை தான் நான் இருப்பேன் என்ன சொன்னாலும் தலையாட்டு என்ன சொன்னாலும் தலையா